பாதையடைந்த முத்துக்கள் அதுவும் சுத்தியும் எது பகவனா விபிரதி திராசீனா. இந்த பாதையை அடைஞ்சிருப்பதுனால என்ன சுத்தியும் எது வசதனால் எந்த பாதையை உபசத்தி பண்ணி யார் பாதையை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் திராசகீனாக எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எம்பெருமானுடைய கைகரியத்தை ஒழுங்காக பண்ணிக் கொண்டு சந்தோஷத்தை அடைகிறார்கள். புத்தாக சுத்தியும் எது வசதனாது விபிரதி திராசகீனாக. இவர்களும் எப்படி இருக்குன்னா நிர்மலமான தன்மையுடையதான முத்துக்களோடு கூடியதாக அந்த இது இருக்கு, பாதுகை இருக்கா. அந்த பாதுகையை அடைஞ்சதுனால அடைஞ்சவர்கள் எல்லோருமே எந்த விதமான திராசமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த முத்துக்கள் எப்படி இருக்குன்னா திராசகீனாகனா எந்தவித தோஷம் இல்லாமலும் இருக்கின்றன இதை அடைந்த முத்துக்கள் என்று. இவ்வாறாக பாதுகா தேவியை திருமாவளி மண்டபத்திற்கு ஈடாக வச்சு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தபடி சரணகமலம் பாதுகே பக்தி பாதாம் பிரச்சாதேஷ்டும் கிமபி விருஜினம் பிராபிதா மௌலி பாகம் தேவேனத்வம் தசசததிருஷா ஜந்திராஜஸ்ய தத்சே மூர்த்தின்யஸ்த முகவட ருஜிம் மௌக்திகானாம் பிரபாவிஹி. ஸ்லோகம் 655. சௌரே சரணகமலம் பாதுகே பக்தி பாதாம் பிரச்சாதேஷ்டும் திபதி விருதினம் பிராபிதா மௌலி பாகம் தேவேனத்வம் தசதுருஷா தந்திராஜஸ்ய தத்சே மூர்த்தின்யஸ்தா முகபட ருஜிம் மௌக்திகானாம் பிரபாவிஹி. இந்த ஸ்லோகங்கள்ல பிரபத்தி பண்ணி எம்பெருமானை அடையிறவா அதாவது பாதுகையை அடையிறவா மோட்சத்துக்கு போகிறார்கள் அதாவது சீவகண்டத்துக்கு போகிறார்கள் அங்கே உள்ள திருமாவணி மண்டபத்தை சேர்ந்து அங்கிருந்து ஞான விகாசம் பெற்று எம்பெருமானுடைய சொத்து எல்லாவற்றையும் நேரே பார்த்து அனுபவித்து சந்தோஷமடைகிறார்கள் என்று பேசினார். அந்த மகாமணி மண்டபம் எது அப்படின்னா பாதுகையே மகாமண்டபமாக இருக்கு என்று இன்னொரு முறையில் இங்கே பேசுகிறார். பாதுகையை போய் ஏன் அடையிறார் அப்படின்னு கேட்டோம்னா தன்னுடைய பாபங்கள்லாம் போறதுக்குன்னு போய் அடையிறார். பாபங்கள் போறதுக்குன்னு அடைஞ்சவாளுக்கு நிறைய ஆனந்தமும் கிடைக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பார்த்தா சௌரேகே சரணகமலம் சௌரேகே சரணகமலம் பிராப்தாக. என் பாதுகா தேவி எம்பெருமானுடைய சௌரி கண்ணன் எம்பெருமான் அவருடைய சரணங்களும் தாமரை அவர்கள் போன்ற அழகான திருவடிகள் அதை அடைந்து பாதுகா தேவி எங்க இருக்கா எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து திருவடி கீழே அவனுக்கு உதவியாக இருக்கின்றார். இன்னும் எப்படி இருக்கா அந்த பாதுகா தேவி அப்படின்னு கேட்டா பக்தி பாஜாம் பிரத்யாதேஷ்டம் கிமபி விருஜினம் பிராபிதா மொழி பாகம். எம்பெருமானத்தில் பக்தியோடு பாதுகா தேவத்தில் பக்தியோடு யாரோ வணங்குறாளோ வணங்குறாளோ அவர்கள் தலைமீது பிராபிதா மௌலி பாகம் தலைமீது இந்த பாதுகாதியை அழப்படுறான். அப்ப என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா அந்த வெற்றிக்கு இருக்க முடியாத பாபக்கிமதி விரஜனம் அவன் பண்ண பாவங்கள்லாம் இருக்கேன் மோட்சத்துக்கு விரோதியா இருக்க முடியாத பாவங்கள் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் பிரத்யாதேஷ்டும் அவரெல்லாம் போக்கணும். ஆக பக்தர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் இருந்தவர் இப்பொழுது பக்தருடைய சிரஸ் மேல போயிருக்கான். சதாரி சாயிச்சா சிரஸ் மேல பாதுகா தேவி வரா அப்படி இருந்துட்டு தேவேனத்வம் தசசததிருஷா தந்திராஜஸ்ய தத்சே இப்படி இருக்கின்ற காலத்தில் எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறான். தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிற காலத்தில் அவன் என்ன பண்றான் இந்திரன் தேவலோகத்திலே வரணும்னு ஆசைப்படுறான். பெருமாளை அழைச்சிட்டு போறான். அப்படி அழைச்சிட்டு போற காலத்தில் தேவேனத்வம் தசசததிருஷாம் தசசததிருஷாம் தசசதம் 10, 100, 1000 தசசததிருஷா 1000 கண்ணம் 1000 கண்ணன் 6 இந்திரம் அவன் என்ன பண்றான் எம்பெருமான் தேவலோகத்துக்காக வந்தா எப்படி எழுதுவார் எழுதாழ்வான் எழுதி எழுந்துகளி அதன் மூலமாக வெளியே அங்கே வருவார். அப்படி போகச்சோ கூடவே எம்பெருமானுடைய திருப்பாதுகைகள் இருக்கேன் அந்த பாதைகளில் இந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய வாகனமான ஐராவதம் இருக்கேன், அந்த ஐராவதத்தினுடைய தலையில பாதைகளில் சிம்மாசனம் போட்டு அதில் ஏழை பண்ணி பாதைகளை கூட எடுத்துட்டு ஏழை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஐராவதம் அவனுடைய தலையில வைக்கிறார். மூர்ஜின்யஸ்தான் அப்படி அவன் தலையில இந்த பாதுகாதி பண்ணிட்டு போகின்ற காலத்தில் அந்த முத்துக்கள் இருக்கல் பாதுகாதி இருக்கிறான முத்துக்கள், அதனுடைய ஒளியானது அந்த யானையினுடைய முகமண்டலத்தில் வந்து வேறது கீழே இறங்கி விழரும். அதை விழுந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். முகபட்ட ருஜிம் மௌத்திகான பிரபாவிகி, அந்த முத்துக்களுடைய ஒளிவடிவம் யானையினுடைய நெற்சியிலே விழுந்து யானைக்கு என்ன பண்ணுவான், அலங்காரம் பண்றவன், முகபடாமனு ஒன்று கட்டியிருப்பான் தெரிஞ்சா, அதுல அழகாக வேலைப்பாடெல்லாம் போட்டு ரத்னங்கள்லாம் வச்சு அது அழகாக அந்த யானையினுடைய முகத்தில் தொங்க விடுவான் தெரிஞ்சா. இந்த முத்து இருக்கே, இந்த முத்தினுடைய ஒளி இருக்கே, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அந்த யானையினுடைய முகத்திலே விழுந்து முகமடாம் போட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இத மாதிரி இருந்து பண்றது பாது தேவி என்ன பண்றது, அதுக்கு அலங்காரம் பண்ணி முகமடாம் போல இருக்கு என்று எம்பிரம் பாதுகாதேவி அடைஞ்சு பாபத்தை போக்க விரும்பி வருகின்றவர்களுக்கும் பாவத்தையும் போக்குகின்றான், அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தையும் பலவிதமான சந்தோஷங்களையும் உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறார் பாதுகா தேவி என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தவ ஹரி பாதுகே பிரசுலம உச்சிக ரத்ன புவகான் பிரஜலதமர்த்திய சிந்து லஹரி சகதர்மச்சராக பதம் அஜராமரம் விதத்தே கசமம் வசதாம் பிரணத சுரேந்திர மௌழி பலிதங்கரணாக கிரணாகா. ஸ்லோகம் 656. தவ ஹரிபாதுகே பிரசுலமௌத்திக ரத்ன புவகாம் பிரஜலதமர்த்திய சிந்து லஹரி சகதம்மஜராகாம் பதம் அஜராமரம் விதத்தே கசமம் வசதாம் பிரணத சுரேந்திர மௌழி பலிதங்கரணாக்கரணாக. ஹரிபாதுகே ரங்கநாதனுடைய பாதுகையே, அம்மா உன்னுடைய முத்தனுடைய ஒளிவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு அதை பற்றி பாராட்டி பேசலாம். சவ ருசுலம உச்சிக ரஜபுவகா ரத்னபுவகா, உன்னுடைய முத்துக்கள் எப்படி இருக்கு, உங்கள்கிட்ட ஐக்கப்பட்ட முத்துக்கள் பொதுசூலா பொதுசூலா ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய முத்துக்கள் பெரிய முத்துக்கள் அப்படினால அந்த முத்துக்களா ரத்தங்கள் இருந்து நிறைய ஒளி வெள்ளம் வளரும், நிறைய ஒளி வெளியில வருது. அப்படி வந்தா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அமர்த்திய சிந்து லஹரி சகதர்மசராம். அமர்த்திய சிந்துன்னா ஆகாச கங்கை, தேவனுடைய கங்கை, அதுல அலை பாயறது கங்கையில, கங்கை எப்படி இருக்கும், வள்ள வளேர்னு இருக்கும் இல்லையா. ஆக அந்த கங்கா பிரவாகம் எப்படியானால் அது அலை வீசிக்கொண்டு வள்ள வளேர்னு பிரவகிக்கிறதோ அது மாதிரி உன்னுடைய முத்துக்கள் இருந்து ஒளியானது பிரவாகமாக ஒளி ஒளி வீசிறது வெண்ணையாக வந்து தேய்க்கிறவா தலையில எல்லாம். பெருமாள் தேவர்களுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து சிம்மாசனத்தில் எழுந்திருக்காங்க. அப்போ அவர் பண்ண உபகாரத்தில் இருந்துச்சு தேவர்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேவிக்கிறான். சேவிச்சா அவ தலையில இந்த அவனுடைய முத்துக்கொள்ளிய கிரணங்கள் இருக்கே அது நிறைய போய் வருது. பிரணத சுரேந்திர மௌலி பலிதங்கரணாகாம், பிரணதா யாரும் வந்து சேவிக்கிறாரோ தேவர்களும் அப்பேற்பட்ட சுரேந்திரன்ற தேவசேட்டர்கள் இந்திரன் வருணன் சந்திரன் இப்படி சொல்லக்கூடியவரான பெரியவர்கள்லாம் கூட வந்து சேவிக்கிறான். சேவிச்சா அவ தலையில இந்த ஒளி வீசறதோ இல்லையோ, அவ பெருமாளை சேவிக்கிறதுக்கு அண்ணா வாரியம் முடிஞ்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா பெருமாள் சேவிக்கிறதுக்கு நல்ல கண்ணகரேன்னு கருத்த மயிரோட அப்படி இருக்கிறவள் தலையில உன்னுடைய ஒளிவள்ளமான விழுந்து என்னாச்சு, எல்லாத்தையும் வள்ளவளேன்னு பண்ணி கொடுத்து. அப்ப என்ன அர்த்தம், அவ தலையெல்லாம் நரைச்சு போச்சுன்னு அர்த்தம். தலை நரைக்கிறதுனா என்ன அர்த்தம், தலை நரைச்சா கழுத்தில வந்துடுது, கழுத்துல வந்தா அப்படியே படிப்படியா அப்புறம் மரணம் வரும் இல்லையா. ஆகையினால உன்னுடைய முத்தானது என்ன கழுத்தனத்தை உண்டு பண்றது, அப்படி உண்டு பண்ற அப்படி இருக்கிற முத்தானது இங்க பெரியவாள்லாம் போய் சேவிக்கிறாள் இவன்ன பெரியவாள்லாம் சேவிச்சா அப்போ உன்னுடைய ஒளிவெள்ளமானது முத்துக்கொடிய ஒளிவெள்ளமானது அவர்கள் மேல ஓடுது. விழுந்து என்ன பண்றது, அந்த சத்துக்களை பெரியவர்களை அனுகிரகிக்கிறது. என்ன அனுகிரகிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க மோட்சத்தையே கொடுக்கறது. மோட்சம்னா என்ன பேர்பட்டது, அஜர ஆமரம் கசம் மெதது அஜராமரம். மோட்சத்துல கழுத்தனம் கிடையாது, சாவு கிடையாது, பசிதாக ஒன்றும் கிடையாது சரிங்களா. அப்பேற்பட்ட ஸ்தானம் மோட்சம்ங்கிறது. உன்னுடைய ஒளிவெள்ள என்ன பண்றது, என்ன கழுத்தனத்தை உண்டு பண்றது. தலை மைய தலை ஒழுக்கு மைய நடக்க முடியாது பண்ணி கழுத்தனத்தை கொடுக்கறது. கழுத்தனத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய ஒளிவெள்ளமானது என்ன பெரியவர்கள் வந்து சேவிச்சா அவளுக்கு கழுத்தனம் இல்லாத மரணம் இல்லாத மோட்சத்தை எப்படி கொடுக்கும். ஆச்சரியமா இருக்கு பண்ற காரியம் அப்படின்னா என்ன கருத்தம், உன்னுடைய சக்தியானது மிக விசித்திரமானது. எம்பெருமான் எப்படி விசித்திர சக்திகளோ அதே மாதிரி பாதுகா தேவி உன்னுடைய கிரணங்களும் விசித்திர சக்திகள். உன்னுடைய அனுகிரகம் இருந்தாக்க அது எதை வேணாலும் பண்ணும். ஆக கழுத்தனத்தை பண்ணக்கூடியதான உன்னுடைய ஒளிவெள்ளமே அவளுக்கு மோட்சத்தையே கொடுக்கறது. அதுதான் மரணம், கழுத்தனம் இல்லாமல் மரணம் இல்லாமல் மோட்சத்தையே கொடுக்கிறது என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்பட்டு பேசுகிறார் சுவாமி ஜெய்சியன் இந்த ஸ்லோகத்தில். கமர்தே கஸ்யாபி சிதிதரபதத்ராயணி தசாம் முகுர்கங்காமன்யாம் சரதி தவ முக்தாமணி மகாம் முதாரம்பகா குந்தஸ்தலம் அனுகலம் சிஞ்சதியதா நிராலம்போலம்போதர கலப சுண்டார துலகா. சோலம் 657. கபர்தேகஸ்யாபி ஹிதிதரபதத்ராயிணி ததா முகுர்கங்காமன்யாம் சரதி தவ முக்தாமணிமஹாம் முதாரம்பகா குந்தஸ்தலம் அனுகலம் சிஞ்சதியதா நிராலம்போலம்போதர கலப சுண்டார துலகா. சவலோகத்திலேந்து ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளான். எழுந்துள்ளும் போது வழியில கைலாசம் இருக்கு. கைலாசம் கிட்ட போய் நின்ன உடனே சிதிதர பதத்ராயினி சிதிதரன் ரங்கநாதன் அவனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே நீ என்ன பண்ற, ரங்கநாதன் கைலாசத்து வழியாக பூலோகத்துக்கு வருகின்ற காலத்தில் கபர்தேகஸ்யாபி சிவன் வந்து எல்லையிலேயே ஓடி வந்து விழுந்து தலை காலில் விழுந்து சேவிக்கிறான். அப்படி சேவிச்ச உன்னுடைய முக்தா தவ முக்தா மணிமகாரதி தவ முக்தா மணிமகா உன்னுடைய பெரிய முத்துக்களுடைய ஒளி இருக்கேன். அது என்ன பண்றது, சிவனுடைய தலைமையால விழருது. விழுந்தா என்ன ஆறுது, சிவன் வந்து சேவிக்கிட்ட ஏற்கனவே இந்த கங்கை கீழே விழாம இருக்கிறதுக்காக புரிஞ்சு சேவிக்கும் பொழுது அது கீழே விழாம இருக்கணுமா, அதுக்காக கடையிலேயே ஓரமா ஒதுக்கி நல்லா முடிஞ்சுக்கிட்டு வந்து சேவிக்கணும். அப்படி சேவிச்சவொடனே அந்த தலைமையில் இந்த ஒளிவெள்ளமானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க முகர்கங்கா ஆமன்யாம் இன்னொரு கங்கையை உண்டு பண்ணி கொடுத்து இந்த ஒளிவெள்ளமானது கங்கா பிரவாகம் மாறி இருக்கு. கங்கா பிரவாகமாய் இருக்கிறத பக்கத்தில் சிவனுடைய குமாரன் லம்போதரன் அதாவது பிள்ளையார் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அதை என்ன பண்ணா சின்ன குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் யானை குட்டிகள் இதெல்லாம் என்ன பண்ணும், யானையுடைய சுபாவே பக்கத்தில் ஜலம் இருந்தா அதை துதிக்கியால மொண்டு எடுத்து உறிஞ்சி அப்படியே தலையில கொட்டிக்கும் இல்லையா. அதனால சிவன் தலையில புதுசா ஒரு கங்கை ஒளி வெள்ளத்தினால ஏற்பட்டதை பார்த்த உடனே ஏமாந்து போய் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டாக்க லம்போதர கலப சுண்டார துலகாம் லம்போதரன் விநாயகன் அதை அள்ளி அள்ளி தன் தலைமையில பெருமாள் தலைமையில அந்த சிவன் தலைமையில இருக்க முடியாத கங்கா ஜலத்தை தன்னுடைய துதிக்கியால உறிஞ்சி தன் தலையில கொட்டிக்கிறது. அந்த உறிஞ்சி தள்ள விட்டு கவுக்கிற வரையிலும் அது மேலே அந்த ஒளிவெள்ளம் விழறதுனால கங்கா ஜலம் இருக்காப்புல தோன்றது. ஆனா கவுத்தாக ஜலம் வழக்கானும். ஆனா இது மாதிரி பல தடவை அந்த சிவன் தலை இருக்கமையான கங்கையிலேருந்து ஜலத்தை முந்து தன் தலைமையில இந்த பிள்ளையார் கொட்டிக்கிறது கொட்டினாலும் தலைமையில சொத்து ஜலம் கூட உயரல. இப்படியாக பிள்ளையாருடைய முயற்சியானது என்னாச்சு, புகழாக போயிடுத்து என்று வேடிக்கையாக அந்த பாதகியினுடைய முக்தாமணியினுடைய ஒளி வல்லத்தை சுவாமி தேசிகன் அழகாக இங்கே உத்தரேசித்தபடி முகுந்த பதரட்சிணி பிரகுணதீர்த்தயஸ்தாவகாஹ சரந்தி அமிர்த நிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ மனாகபி மனீஹிணோ யதனுஷங்கிணஸ்தக்ஷணாத் ஜரா மரணதந்துரம் ஜெகதிகந்த தாபத்ரயம். ஸ்லோகம் 658. முகுந்த பதரட்சிணி பிரகுணதீர்த்தயஸ்தாவகாஹ சரஞ்சமிருத நிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ மனாகபி மனீஷிணோ யதனுஷங்கிணஸ்தக்ஷணாத் ஜரா மரணதந்துரம் ஜெகதிகந்த தாபத்ரயம். ஸ்லோகத்தில் பாதியின் மணியினுடைய ஒளிவெள்ளத்தை கங்கா பிரவாகமாக வர்ணித்தார். இங்கே ஒரு அமுதமாக அமிர்த வெள்ளமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். முகுந்த பதரட்சணி வந்து வணங்குறவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறவன் ரங்கநாதன் எம்பெருமான். அவருடைய திருவடியை பாதுகாப்பதற்கே தயாராக இருக்கின்றவாள் நீ அத்தகைய பாதுகா தேவியே. பிரகுணதீர்த்தயஸ்தாவகாஹ சரந்தி அமிர்த நிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ தாவகாஹ மௌக்திக கிரந்தயஹ. உன்னுடைய முத்துக்களுடைய வரிசை இருக்கேன், உன் நிறைக்கப்பட்ட முத்துக்களுடைய வரிசைகள் அது எப்படி இருக்கு? பிரகுணதீர்த்தயஹ நிறைய ஒளிய அப்படியே வீசர், அதாவது ஒளிப்பிரவாகமாக நிறைய கிளம்புறது. அது என்ன பண்றது தெரியுமா? அந்த ஒளிவெல்லாம் சரந்தி அமிர்த நிர்ஜரம் ஒரு அமிர்த பிரவாகத்தையே உண்டு பண்றதும் சொல்ல முடியா இருக்கு. ஆக ஒளிவெள்ளம் ஒளி பாயல என்ன பாருது, அமிர்தம் வெள்ளமே பாயறது, அமிர்தமே பாயறது அப்படின்னு தோன்றது. அதனாலதான் மன ஆகபிமணி ஈசனகா எதனுசங்கினஸ்தக்ஷணாது எதனுசிங்கனகம். இப்ப இந்த பாதுகா தேவியை வந்து யாராவது செய்கிறாளோ அவளுக்குலாம் அவ தலைமையில இந்த ஒளி வெள்ளமானது வருதோ இல்லையா, இந்த ஒளி வெள்ளத்துக்கு என்னன்னு சொன்னார், இப்போ அமுத வெள்ளம் சொன்னார். அமுத வெள்ளமே தலையில வந்தாக்க அப்ப வித்வான்கள்லாம் வந்து சேவிக்கிறா அடிக்கடி. அப்படி சேவிக்கிறதுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டவனாக்க ஜரா மரண தந்துரம் ஜெகதி அந்த தாபத்திரயம். அப்படி தாபத்திரயங்கள்லாம் போறது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதான இலோகத்தில் கிடைக்கக்கூடியதான தாபத்திரயங்கள் கஷ்டங்கள் இருக்கேன். அவைகள் எப்பேற்பட்ட ஜரா மரண தந்துரம் அந்த தாபத்திரயத்தில் கலத்தனம் உண்டாகும், உடம்புக்கு சிரமங்கள்லாம் உண்டாகும், மரணம் உண்டாகும், இது மாதிரி கஷ்டங்கள்லாம் உண்டு பண்ணக்கூடிய தாபத்திரயங்கள் அப்பேற்பட்ட உலகிலே கிடைக்கக்கூடியதான தாபத்திரயங்கள் எல்லாவற்றையும் வந்து சேவிக்கிறவாள்லாம் அந்த ஒளிவெள்ளமாக அமுள்ள வெள்ளத்திலே முழுகி அதெல்லாம் விட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீபதலாட்சயா கிளகிதா திஷ்டச்சுபரியேவதேன் கௌரி பாத சரோஜயாவகதனி முரே சமாலட்சதே இத்தம் ஜல்பதி துர்மதாது முரபிதா சுத்தாந்த ஜெயீஜனே பிராயஸ்தும் மணிபாதுகே பிரகசிதா முக்தாமயோகச்சவாது. ஸ்லோகம் 659. தேவ ஸ்ரீபதலாட்சயா கலகிதா திஷ்டச்சுபர்யேவதேன் கௌரி பாத சரோஜயாவகதனி மூலே சமாலட்சதே இச்சஞ்சல்பதி துர்மதாது முரபிதா சுத்தாந்த ஜெடீஜனே பிராயஸ்தம் மணிவாதுகே பிரசிதா முக்தாமயுகச்சவாது. இந்த ஸ்லோகத்தில் முத்துக்களுடைய ஒளிய சேடிகளுடைய பரிகாச சிரிப்பாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டா தேவகா ஸ்ரீபதலாட்சயா கிளகிதா திட்டச்சுபர்யேவதே பாதுகா தேவி உன் மேல பெருமாள் நிற்கிறான், ரங்கநாதன் நிற்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க அந்த புறத்தில் இருந்தவன் வந்து நிற்கிறான் மேல வெளியில காம்பறதுக்காக. ஸ்ரீபதல அட்சயா பாட்டி ராத்திரி என்ன பண்றா, செம்பஞ்சு குழம்பு எடுத்து மருதா நீட்டுக்கிற அளவில் காலுகள்லாம் அத மாதிரி சிறப்பாக தன் காலில் அதெல்லாம் இட்டுண்டு வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஏகாந்தத்தில் இருக்கிற காலத்தில் எம்பெருமானுடைய திருமணி மேலெல்லாம் அந்த செம்பஞ்சு குழம்பு பட்டிருக்கு. அப்படி பட்டிருக்கிறபடியான ரங்கநாதன் பாதிய மேல நிற்கிறான். பாதிக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, கௌரி பாத சரோஜயாவகஜனி மூலே சமாலட்சதே. பாதிக்கு கீழே சிவன் நிற்கிறான். சிவன் என்ன பண்றான், பெருமாள் அங்க எழுத்தாரங்கிறதுக்காக பெருமாள் சேவிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்கான். அவன் என்ன பண்ணா, பார்வதியோட ஏகாண்டத்தில் இருந்தான். அவன் பார்வதியோட ஏகாண்டத்தில் இருந்தபடினால அவள் காலில் அலங்கரித்து முடிதான அந்த பருத்தி குழம்பு இந்த சேமஞ்சு குழம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சகச்சவேன்னு சிவன் மேலெல்லாம் அண்ணாப்பட்டிருக்கு. அதோட அதை கவனிக்காம பெருமாள் எழுத்தாரேன்னு ஓடி வந்து பாதியங்கள் நிற்கிறான். என்ன இப்படி இருக்கிற ஸ்திதியை பார்த்துட்டு அந்த சேடிமார்கள் பக்கத்தில் இருக்காரு, அவள்தான் பரியாசம் பண்றான். இச்சம் ஜெல்பதி துர்மதாது முரபிதா சித்தாந்த சேதி ஈஜனே. என்ன பரியாசம் பண்றான், தன்னுடைய நாயகியான மகாலட்சுமியை விட்டுவிட்டு எம்பெருமான் பாதுகாத வந்து பாதுகா மேதேவி மேல வந்து உட்கார்ந்துருக்கான். தன்னுடைய நாயகியான பார்வதியை விட்டுவிட்டு பாதுகா தேவியினுடைய கீழே அடியில் இருந்து பணிஞ்சு உட்காந்துருக்கான் சிவன் என்று பரியாசம் பண்ணுகிறார்களும் சேடி தெரிஞ்சுதா. இத்தம் ஜெல்பதி துர்மதாது, ஏன்னா துர்மதாதுன்னார் சிமுருநாத. அந்த புறத்தில் பெரிய இடங்களில் வேலை செய்த வேலைக்காரிகள் ரெண்டு பேர் சேர்ந்துட்டா எஜமானாட்டு இருக்கும்போது தப்புகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டு சிரிச்சுக்கோங்க தெரிஞ்சுதா. அத மாதிரி துர்மதாது துமுருனால முறைபிதா சித்தாந்த ஜேடி ஈஜனே எம்பெருமானுடைய அந்த பொருத்தில் இருக்கின்றான செய்தியெல்லாம் ஒத்தரை பொத்திர இப்படி பேசிக்கிறான். அப்படி பேசிக்கிறத பார்த்துக்கிட்டு பாதுகாதி காதல வேறுறது. கேட்ட உடனே பிராயத்தும் மணி பாதுகே பிரகாசிதா முக்தா மயோகச்சலாது. பேசத்தை பார்த்துட்டு பாதுகா தேவி சிரிக்கிறா அப்படின்னா, இப்படி எல்லாம் பேசுறது உங்களுக்கு அப்படின்னுட்டு சிரிக்கலாம் எப்படி தெரியுதுன்னா, முக்த அமயுக செலாது முத்துக்களுடைய ஒளி இருக்கும் இல்லையோ அது வியாஜத்தினால சிரிக்கிறான்னு சொன்னார். ஏன்னா சிரிப்பை ஒழுப்பாக வர்ணிக்கிறது கவிகளுடைய மரபு இல்லையா, அதனால முத்துக்களுடைய ஒளியானது சிரிப்பு மாதிரி இருக்கும். அதனால இப்படி சேடிவார்கள் பரியாசம் பண்றார்களே என்று பாதுகாதேவி சிரிக்கிறாரோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆனா உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த புறத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் எம்பெருமான் மக்களை அனுகிரகிக்கிறான். அதனால பாதுகா தேவி அவளும் ஒரு மனைவிதான், தெரிஞ்ச 206 அல்ல. அதாவது ஸ்ரீதேவி மாதிரி பாதுகா தேவியும் எம்பெருமானை சேர்ந்தவளே. அதனால அவளை அழைத்துக் கொண்டு என்ன பண்ற, இவன் சிவன் வந்தானேங்கிறதுக்கு அவனை அனுகிரகத்துக்காக வந்து அவனை அனுகிரகிக்கிறார் என்று சொல்வதிலே தாத்பரியம். அது பரியாசமாக சேட்டிகள் பேசுவதாகவும் அது அவர் பேசுவதை காதல் கேட்டு பாதுகா தேவி தன்னுடைய ஒளிவெள்ளம் மூலமாக பரிஹரிப்பது போலையும் வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ரங்கேச தரணரக்ஷா சாமே உததாது சாஸ்வதீம் சித்திம் எண்ணூத்திக பிரபாவி ீபமிவ சசியதாதீபம். ஸ்லோகம் 660. ரங்கேச சரணரக்ஷா சாமே விததாது சாஸ்வதீம் சித்திம் எம்மௌத்திக பிரபாவி ஸ்வேதீபமிவ சசியதாதீபம். பத்தியில கடைசி ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் அந்த முத்துக்கள் வழியானது தனக்கும் சேமத்தை உண்டு பண்ணணும்னு சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறார். ரங்கேச சரணரக்ஷா, ரங்கேச சரணரக்ஷா, ரங்கதேசன் ரங்கநாதன் அவனுடைய திருவடியை பாதுகாக்கும்படியான பாதுகா தேவி இருக்காள. அவ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு கேட்டா, சாமே விததாது சாஸ்வதீம் சுத்தியம் சாஸ்வதீம் சுத்தியம். நான் நிலையாக இருக்கும்படியான ஒரு ஸ்திரமான சுத்தி எனக்கு அளிக்கணும். அதே சமயத்தில் இனமான சுத்தியும் எப்போ ஆத்மாவுக்கு மோட்சத்தில் அதனால முக்கிய அளிக்கணும் அர்த்தம். ஏன்னா பாதுகா தேவிட்டு இருக்க முடியாத முத்த வழியானது நம் மீது படுந்தா எல்லாரும் ஒரே வெண்மையாக இருக்கும். வெண்மையா இருந்தா சுத்தமா இருக்குன்னு சொல்லுவோம். அதனால சாஸ்வதியும் சித்தியும் ஒரு நிலையான ஒரு தூய்மையை சுத்தியை அதாவது மோட்சத்தை இந்த பாதுகாதேவி எனக்கு அளிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா என்ன உத்திக பிரபாபிகி சுவேதீபம் இவ சகதா தீபம். இந்த ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க சுவேத தீபம் போல இருக்கு. சுவேத தீபம்ங்கிறது திருப்பார்களுக்கு வடக்கே பரமே காந்திகளாகவே இருக்கக்கூடியதான ஒரு தீவு, திட்டு தீவு அந்த சுவேத தீபம். அங்க பரமே காந்திகளத்தோட பிறருக்கு இடமில்லை. எல்லாரும் பகவத் பக்தாக பெருமாளையே ஆராய்ச்சிட்டு ஆனந்திச்சுட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் சுவேத தீபம். அந்த சேத தீபம் போல இந்த ஸ்ரீரங்கமும் இப்ப ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா என்ன உத்திக பிரபாபிகி ஸ்ரீரங்கத்திலான பெருமாள் சங்கரான இருக்கார். இங்கதான் அடிக்கடி பாதையை போட்டு சஞ்சாரம் பண்றார். எடுத்த பாதுகா சஞ்சாரம் பண்றதுனால பாதையில் இருக்க முடியாத முத்துக்களுடைய ஒளி வெள்ளம் இருக்கேன். அந்த வெள்ளையாக ஸ்ரீரங்கம் முழுக்கலும் பிரகாசிக்கிறது. அது ஸ்ரீரங்கமும் அது வெள்ள வெள்ளேன்னு தூய்மையாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிற்பார்களை ஒட்டி இருக்க முடியாத சேத தீபம் போல காட்சி அளிக்கிறது. அதனால சேத தீபத்தில் இருக்கிறவெல்லாம் பரமே காந்திகள் அவர்கள் கடைசியில் மோட்சத்தையே அடைகிறார்கள். அத மாதிரி ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணுகின்ற எனக்கும் பாதுகாதேவியானவர் சேத தீப வாசிகளுக்கு அளிப்பது போல எனக்கு ஒரு தூய்மையை முக்தியை மோட்சத்தை அளிக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறார். வந்தே கருத்மதிம் பிருத்யா மணிஸ்தோமைஷ்ச பாதுகாம் யயா நித்யம் துளசேவ ஹரிதத்வம் பிரகாஷ்யதே. ஸ்லோகம் 661. வந்தே கருத்மதிம் பிருத்யா மணிஸ்தோமைஷ்ச பாதுகாம் யயா நித்யம் துளசேவ ஹரிதத்வம் பிரகாஷ்யதே. பிராட்டியினுடைய சம்பந்தத்தை வச்சுக்கிண்டு பத்மராகம் பத்மத்தில் இருக்க முடியாமல் பிராட்டியினுடைய சம்பந்தம் அந்த பெயரிடுவது என்பதற்காக பத்மராக கல்லை பற்றி முதல்ல வர்ணித்தார். அதற்கு பிறகு பாட்டியோடு எம்பெருமானுக்கு கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் ஆறு முக்தர்கள்லாம் அங்கே இருக்கா. முக்தர்கள் அனைவரவு முக்தாகனா முக்தர்களுக்கும் பேரு, அதே சமயத்தில் இந்த முத்துக்களுக்கும் முக்தாகான்னு பேரு. அதனால முத்துக்களை வச்சுட்டு முக்தா பத்ததியை வர்ணித்தார். இப்பொழுது மரதக பத்ததி, மரதகம் மரகதம் ரெண்டும் சொல்கிற உண்டு. மரகத பச்சை என்று சொல்வார்கள், பச்சை நிறம் உடையது. அதை பற்றி இப்பொழுது வர்ணிக்கிறார். ஆக அந்த மரகத பச்சை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரே காருத்மதம்னு பேரும். காருத்மதம் காருத்மதி என்ன கருடன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா மரகத கல்லுக்கு அபிமானி தேவதை கருடன், அதனால அது காருத்மதி என்று சொல்லுவோம். இங்கு சாதிக்கிற முதலடியில வந்தே காருத்மதி பிரித்யா மணிஸ்தோமை பாதுகாம் வந்தே பாதுகாம் பாதுகா தேவி நான் உன்ன சேவிக்கிறேன் அப்படின்னார். எப்படி செய்வீங்க நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க நீ கருடனை போன்றவள் அப்படின்னார். எப்படி பிரித்யா மணிஸ்தோமை பாதுகாம் பிரித்யா உன்னுடைய தொழில் என்ன, கருடனுடைய தொழில் என்ன, ரெண்டையும் பார்ப்போம். கருடனுடைய தொழில் எம்பெருமானை சுமப்பது, எம்பெருமானை ஒரு இடத்துல ஒரு இடத்துல அழிச்சுன்னு போகிறது கருடனுடைய காரியம். பாதுகாதி உன்னுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமான் ரங்கநாதனே அவன் பாதையை சூட்டிக்கொண்டு அவனை இன்னொரு இடத்துக்கு நீ அழிச்சுட்டு போற. அதனால விருத்தி செயலினாலேயும் பெருப்பான ஒத்தி இருக்கேன் நீ. அப்புறம் மணிஸ்தோமைஸ்த மணிஸ்தோமம், மணிஸ்தோமம்னா மணி சமூகம், மரகத பச்சை கற்கள், கருத்மான் மர பச்சைக்கரலுக்கு என்ன பேரு, காருத்மதம்னு பேரு, கருடனுடைய பேர் அதுக்கு இருக்கு. அதனால இந்த பச்சை கற்களாலேயும் அப்படின்னு தொழில் செயலாலேயும் நீ எப்படி இருக்கேன் அப்படின்னா காருத்மதியும் கருடன் சம்பந்தப்பட்டவளாக நீ இருக்க தெரிஞ்சா. ஆகினால் அப்ப ஏற்பட்ட உடனே வந்தே பாதுகாம் வந்தே பாதுகையை நான் வணங்குகிறேன் அப்படின்னார். ஜயா நித்யம் துளசியவ ஹரிதத்வம் பிரகாசதே. இந்த காருத்மத மரகத கல் இருக்கேன், இதுவும் சரி பாதுகை தேவியும் சரி, இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா துளசி மாதிரி இருக்குங்கிறார். துளசி என்ன காரியம் பண்றது அப்படின்னா துளசி நல்ல பச்சை பசே நல்ல பசுமையாக இருக்கு துளசி இல்லையா. அதுபோல இந்த மரகத கல் அதனுடைய ஒளி பாதுகை வேலை வீசி இருக்கிறதுனால இப்ப பாதுகையும் எப்படி இருக்கு, பச்சை பசேர்ந்து இருக்கு மரகத கல்னால செஞ்சா துளசி போல இருக்கு. மறுபடியும் துளசிய அர்ச்சிக்கிறோம், எம்பெருமான அர்ச்சிக்கிறோம். எம்பெருமான அர்ச்சிச்சா எம்பெருமானுடைய திருவடியில தான் விழுந்து என்ன பண்றது, அந்த எந்த திருவடி எங்க அர்ச்சிக்கப்படுகிறதோ அந்த அர்ச்சப்படக்கூடிய பெருவான் எம்பெருமான் அப்படின்னா சாட்சாத் நாராயணத்தம் சிவான் ஹரி ஸ்ரீதத்தம் என்று எம்பெருமானுடைய தத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. எது அந்த துளசியானது, துளசியவ ஹரிதத்வம். ஹரிதத்வம்னா ஹரி தத்துவம் என்று பிரித்தா ஹரியார தத்துவம் தன்மையை எம்பெருமானுடைய உண்மை சுரூபத்தை எடுத்துக்காட்டுகிறது துளசி. அதே சமயத்தில் ஹரிதத்வம் ஹரிதா அப்புறம் அதுவேல தொம்னு வச்சோம்னா ஹரித பசுமை நிறம், ஆக பச்சை நிறத்தையும் காட்டுகிறது. அதுபோல துளசி எப்படியானால் பச்சை நிறத்தையும் ஹரிதத்தையும் காட்டுகிறதோ அதுபோல இந்த பாதுகாதேவி இருக்காள இவ்வளவு இப்போ வேறுபத கல்லுனால பச்சை நிற கல்லுனால மரகத கல்லுனால பச்சையாக இருக்கான், அதனால பச்சை நிறமானது பிரகாசிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் தன் மீது எழுந்துள்ளிருப்பவன் ஆறு ரங்கநாதன் சாப்சாத் சிவன் நாராயணன். அதனால் ஹரி தத்துவம், ஹரி தத்துவம் இருந்தாலும் பசுமையும் காட்டுகிறது பச்சைக்கல்லுனால. அதே சமயத்தில் ஹரியினுடைய தத்துவத்தை எம்பெருமானுடைய உண்மையான சுரூபத்தை யார் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா என் மேலே எழுந்துள்ளிருக்கிறானே அந்த ரங்கநாதன், அவன் தான் சாப்சாத் சிவன் நாராயணன் எம்பெருமான் என்று ஹரி தத்துவத்தை ஹரியினுடைய உண்மையான சுரூபத்தை எடுத்து காட்டுகிறது, துளசியை போல காட்டுகிறது. அதே மாதிரி தாருத்மதி மிருத்யாங்கிறதுனால இந்த கருத்மான் இருக்கானே அவனை பெயர்பட்டவன் துளசி மாலைதான் தெரிஞ்சா. கருத்மான் அந்த பரகத கல்லுக்கு அபிமான தேவதையாக இருக்கான், அதனால அவனும் காருத்மதன் பேரு அவனுக்கு கருத்மாவுடைய சம்பந்தம், பச்சை நேரக்காலனுடைய சம்பந்தம், பசுவை சம்பந்தம் அவனுக்கு இருக்கு. அதே சமயத்தில் அவன் மீது ஆற எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகிறான், எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகிறான். துளசி எப்படி எம்பெருமானை காட்டுகிறதோ அதே மாதிரி கருத்மானும் எம்பெருமானை காட்டுகிறான். ஆக துளசியைப் போல கருத்மானும் பாதுகையும் எம்பெருமானை காட்டுகின்றன, அதே சமயத்தில் பசுமை நிறத்தையும் காட்டுகின்றன என்று இந்த ஸ்லோகத்தில் சேஷையாக பாதுகாதேவிய அதாவது பச்சை நிறத்தோடு கூடிய பாதுகாதேவிய எம்பெருமான் ரங்கநாதனை எல்லோருக்கும் எடுத்து காட்டுகின்ற பாதுகாதேவிய நான் சேவிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். சைலாசகதேஷு ரங்கபர்த்துஹ தொதீனேஷு பகிஷ்கிருதோ கருத்மான் அதிகச்சதி நிர்வதிம் கசஞ்சிது இந்தரத்னஈஸ்வை பாதுகே நிமிஷ்டைஹி. ஸ்லோகம் 662. சைலாசகதேஷு ரங்கபர்த்துஹ தொடதீனேஷு பகிஷ்கிருதோ கருத்மான் அதிகச்சதி நிர்வதிம் கசஞ்சிது நிஜரத்னை ஸ்வை பாதுகே நிவிஷ்டை. போன ஸ்லோகத்தில் பாதுகாதேவியும் கருடனும் எம்பெருமானை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு சாதனமாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்படுத்தி பேசினான். அப்பொழுது பாதுகா எந்த இடத்துல அழைத்துச் செல்கிறது அப்படின்னா அந்த புறத்தில் வீதிகளில் அழைத்துச் செல்றார்கள். கருத்மான் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு வான வீதியில அவன் அழைத்து செல்லுகிறான். இது ரெண்டுக்குள்ள எது உயர்வாக இருக்கு அப்படின்னு கேட்டவனா அந்த புறத்திலையும் வீதிகளையும் அழைத்து செல்லும் பொழுது ரங்கராஜா ஒய்யார நடை போட்டு இலாசம் உல்லாசமாக எழுந்துள்ளான். இந்த உல்லாச நடை இருக்க அந்த நடை யாருக்கு கிடைக்கிறது, பாதுகாதேவிக்கு தான் கிடைக்கிறது. அவள் அப்படி அழைச்சுன்னு போறான். ஆகினால பாதுகாதேவியே ரங்கநாதனுடைய சம்பந்தம் அதிக பெற்றவள் என்று கருடன் பொறாமைப்படலாம் அல்லவா என்று கேட்டால் அப்படி கருடனுக்கு பொறாமை இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அழகாக எடுத்து காட்டுகிறார். எப்படின்னு கேட்டா சபிலாசகதேஷு ரங்கபர்த்து தொகதீனேஷு பகிஷ்கிருதோ கருத்மான் ரங்கபர்த்து சபிலாசகதேஷு. ரங்கராஜா அந்த புறத்திலையும் வீதிகளிலையும் பொய்யார் நடை போட்டுக் கொண்டு அழகாக ராஜநடையில அழகாக செலுகிறான். பார்த்து சேவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கருடனுக்கும் கூட சந்தோஷமா இருக்கு. அந்த நடை யாரால, தொகதீனேஷு இல்ல பாதுகாதேவி உனக்கு அதிகம், நீ திருவடியங்க இருந்து கொண்டு அப்படி உய்யாரமாக உல்லாசமாக ரங்கநாதனை அழைத்து செல்லுகின்றாய். அந்த அழகே ஒரு தனி அழகு. அப்போ அந்த சமயத்தில் நடக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போவதற்கெல்லாம் ரங்கநாதன் உன்னையே பயன்படுத்துகிறான். அப்போ பகிஷ்கருதோ கருத்மான், கருத்மான் அப்ப பகிஷ்காரம் பண்ணிவிட்டார் இல்லையா. கருடனுக்கு இந்த இடத்துல இப்ப வேலை இல்லை. ஆகாசமார்க்கமாக வழியிலே எங்கேயா செல்லுகின்ற காலத்தில் தான் கருத்மானுக்கு வேலை. ஆகினால கருத்மானுக்கு பாதுகாதேவி மேல பொறாமையோ ஒரு வெறுப்போ இருக்கலாமோ இருக்குமல்லவா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்கிறார். ஏன்னு கேட்டா அதிகச்சதி நிர்வதிம் கசஞ்சது. கருத்மான் ஒரு தினசா தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு ஆறுதல் கொள்ளுகிறானாம். எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டாம அப்படின்னு கேட்டா நிஜரத்னை ஸ்ரீ பாதுகே நிவிஷ்டை. பாதுகத்தான ரங்கநாதன் அழைச்சின்னு போறது. அந்த பாதுகை எப்படி இருக்கு? பாதுகை மேல மரகதக்கல் காரத்மதம் என்று சொல்லக்கூடியதான மரகதக்கல் அழைக்கப்பட்டு நிற்கிறது. அந்த மரகதக்கல்லுக்கும் கருத்மானுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா. கருத்மான் தான் அபிமான தேவதைய அந்த மரகதக்கல்லுக்கு. ஆகினால பாதுகை அழைச்சிட்டு போனாலும் கூட பாதுகளை அழைக்கப்பட்ட மரகதக்கல் தன்னுடையதான் அப்படின்னாலே என்ன அதன் மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய அந்த உல்லாச நடையில சம்பந்தம் நமக்கும் தான் ஏற்படுகிறது என்று ஒரு தினசாக தன்னை தேர்ச்சி கொள்ளுகிறானாம் கருத்மான் கருடன் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சமயே மணி பாதுகே முராரே முகுரந்த புற முக்தேதிகாஸ்தே ஹரிதான் ஹரிதஷ்மனாம் மயூகான் துளசி பல்லவ சங்கையாட்சிபந்தி. ஸ்லோகம் 663. சமயே மணி பாதுகே முராரே முகு அந்த புற முக்தேதிகாஸ்தே ஹரிதான் ஹரிதஷ்மனாம் மயூகான் துளசி பல்லவ சங்கையாட்சிபந்தி. தினந்தோறும் அந்த புறத்தில் இருக்கும்படியான சேட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, அங்க வந்த உடனே முதல் முதல் பாதுகையெல்லாம் அண்ணா தொடச்சி வச்சு பெருமாள் சாத்திக்கிறதுக்கு முடியாது. சௌகரியமா அண்ணா இருக்க முடியாது. பல பல பலன்னு தெளிக்க முடியாது. சுத்தம் பண்ணி வைப்பா. சமயே மணி பாதுகே முராரேஹே. ஏ மணி பாதுகே மணி இழைத்த ரங்கநாதனுடைய பாதுகையே முராரேஹே முகு அந்த புறமுகேடிகாக. சேடிமார்கள் எம்பெருமானு கைங்கரியம் பண்றான் அந்த புறத்தில். அவெல்லாம் எப்பேற்பட்டவா? இப்போது எங்கேயும் சொல்றோமோ இல்லையா, வேலைக்காரர்களாக இருக்கிற சிறு சுமாராக தான் இருப்பா, சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி அங்கேயும் முக்த சேட்டிக்காகங்கிறார். முக்த சேட்டிகள்னா கொஞ்சம் அசட்டு சேட்டிமார்கள், அறிவிலிகள், அதிக புத்தி இருக்காது தெரிஞ்சுதான், சூட்சும புத்தி இல்லாதவர்கள் அர்த்தம். அவரெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, அடிக்கடி அந்த பாதுகையை எடுத்து என்ன சுத்தம் பண்றதுக்காக பட்டு துணியால போட்டு என்ன தேய்ச்சி தேய்ச்சி பலவளாமலான்னு இருக்காங்க. தேய்க்க தேய்க்க அந்த மரகத கல் இருக்க அதனுடைய ஒளி அழகா பளிச்சுன்னு பேசுறது. ஹரிதானு ஹரிதஷ்மன அம்மயூகானு பச்சைக்கல் மரகத கல் ஹரிதஷ்மனாம் அதனுடைய மயூகங்கள் கிரணங்கள். ஆக மரகத கல்லுடைய கிரணங்கள் எப்படி இருக்கு? ஹரிதானு நல்லா பசுமையா இருக்கு. அந்த பசுமையா இருக்கும் இல்லையா, தொடச்ச உடனே பளிச்சுட்டு பசுமையா என்ன இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த சேட்டிமார்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டபோனாக்க, துளசி பல்லவ சங்கையா ஆட்சிபந்தி. இதே இன்னும் திருச்சிராய்ச்சூழல்லாம் ஒட்டின் இருக்கு போல் இருக்கு பாதுகையில. ஏன்னா பெருமாளை சேவிக்கிறாரோ என்ன பண்ணுவான், துளசியை எடுத்துட்டு பெருமாளுடைய திருவடியை அர்ச்சிப்பான், அர்ச்சிட்டு விழுந்து சேவிப்பான். அப்ப துளசியெல்லாம் பெருமாள திருவடி திருவிழிலிருந்து விழுந்து பாதுகையில தான் வந்து விழும் தெரிஞ்சுதான். இப்படி முதல் நாள் விழுந்த பாதுகையெல்லாம் துளசியெல்லாம் பாதுகையில ஒட்டின் இருக்கும். எப்போதும் நாமும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். திருவாரணம் பண்ற காலத்துல ஸ்நானாசனம் சமர்ப்பிச்சு பெருமாளை இதுல தட்டில் ஏழை பண்ணி திருமஞ்சனம் பண்றோம். அந்த சமயத்தில் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாள் கோயிலாழ்வால் இருக்க முடியாத நேத்திக்கு வச்சன பண்ண புஷ்பங்கள் துளசிகள் அதெல்லாம் நல்லா தட்டி சுத்தம் பண்ணி எடுத்து எடுத்து நல்லா எடுத்து வச்சுப்பட்டு அதுக்கப்புறம் வந்து திருமஞ்சனம் பண்ணி தொடச்சி வரணும் அந்த இடத்துல பெருமாள் வேலை பண்ணணும் இல்லையா, அது வழக்கம். அதுபோல பெருமாள் எழுந்துடுவார் என்பதற்காக பாதுகையை தொடச்சி எடுத்து வைக்கிறாய்வார் வச்சா அது இந்த மரகதர்களுடைய அழகான ஒளி எப்படி தெரியுதுன்னு கேட்டாக்க, நேற்றுக்கு திருவாராயணம் பண்ணும்போது அவரவர்கள் சேர்த்த துளசி இருக்க துளசி தளம் தான் இங்க இருக்கோ அப்படின்னு தோண முடியா இருக்கு. துளசியினுடைய தளிர்கள் ஜம்முனு பச்சையா இருக்கும், அதனால அவளுக்கு பார்த்தா எடுத்து தெரியுதுன்னா துளசி தளனுடைய தளிர்கள்னு தெரியுது. ஆக இதை ஒழுக்கி ஒதுக்குவோம் அப்படிங்கறதுக்காக பட்டு துணியை போட்டு பல ஒண்ணு வரலாறு நல்லா தேய்க்கிறா, தேய்ச்சாலும் அந்த தளிர் போக மாட்டேங்கிறது. மறுபடியும் இன்னும் பல பழம் நல்ல இளந்தளிர் மாதிரி இருக்கு, துளசி தளிர் மாதிரி இருக்கு. ஆக இம்மாதிரியாக அந்த இளந்தளிர்கள் தான் துளசியினுடைய தளமோ என்று சொல்லும்படியாக செடிமார்கள்லாம் கூட ஏமாத்துறது. அப்பேற்பட்ட அழகான பச்சை நிற கற்களோட நீ அந்த ஒளிகளோட கூடியிருக்கிறாய் பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஹரிதஹா சஹசா ஹரின்மணீனாம் பிரபயாரங்க நரேந்திர பாதரட்சே துளசி தள சம்பதம் ததாதி தொய் பக்தைர் நிகிதா பிரசூனராசி. ஸ்லோகம் 664. ஹரித சஹசா ஹரின்மணீனாம் பிரபயாரங்க நரேந்திர பாதரட்சே துளசி தள சம்பதம் ததாதி தொய் பக்தைர் நிகிதா பிரசூனராசி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றவா குக்கம் வந்தாரே மல்லிகைப்பூ ஆகிய நல்ல உயர்ந்த விழுப்போட கூடிய புஷ்பங்களாலே அர்ச்சனை பண்ணாலும், நல்ல சிவந்த ரோஜாப்பூ அல்லது தாமரப்பூ இவைகளால் அர்ச்சனை பண்ணாலும், அர்ச்சனை பண்ண பிற்பாடு பார்த்தாக்க துளசியில் அர்ச்சனை பண்ணமோன்னு சந்தேகம் வருது அவளுக்கு. அவன் கொண்டு வந்ததோ வெண்மையான புஷ்பங்கள், ஆனால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறதோ துளசினால் அர்ச்சனை. அப்படி தெரிகிறது ஏமாத்துறது. அதை மாதிரி இருக்கு என்கிறார் பச்சைக்கல்லை பற்றி சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அதை பார்ப்போம் ஸ்லோகத்தில். ஹரிதா சஹசாஹரின்மணீனாம் பிரபயாரங்க நரேந்திர பாதரட்சே. ரங்க நரேந்திர பாதரட்சே, நரேந்திரன்னா அரசன் ராஜா, ரங்க நரேந்திரன் ரங்கராஜா. ரங்கராஜாவினுடைய பாதரட்சே திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, என்ன உன்னிடத்தில் இருக்குமையான பச்சைக்கல் இருக்க, சரிதா சகசா ஹரின்மணீனாம் பிரபயா, ஹரின்மணீனாம் பிரபயா, ஹரின்மணி பச்சைக்கல் மரகத கல் தெரிஞ்சுதான், அதனுடைய ஒளி நிறைய அதில் வீசறதுனால என்ன பண்றது அப்படின்னா நடுவு அந்த ஒளியானது எது தங்கிட்ட வருதோ எல்லா மேலேயும் ஒரே பச்சை ஒளிய பிரகாசிக்க முடியா பண்றது தெரிஞ்சுதான். அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டானாக்கி நிகிதா பிரசூனராசிஹி. பக்தர்களெல்லாம் உயர்ந்த நல்ல வெண்ணிற புஷ்பங்களால உன் திருடில் அர்ச்சனை பண்ணியிருந்தாலும் கூட அப்படி உன் திருடியில சேர்க்கப்பட்ட பிரசூனராசிஹி கூட கூடையா புஷ்பங்கள் வெள்ள புஷ்பங்களாம் நல்ல தூய மல்லிகை புஷ்பங்களாம் வந்து சேர்க்கிறான். அந்த புஷ்ப குவியல் எல்லாம் அப்படியே எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டார். துளசி தள சம்பதம் ததாதி, துளசி தளம் மாதிரி ஆயிடுறது எல்லாம். ஆக மரகத கல்லனுடைய பசுமையானது எப்படி இருக்குன்னா துளசி அங்க பிரசூன ராசிங்கிறார். கூட கூடையா புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணாலும் கூட அடியில் இருக்க முடியாத பாதிகையினுடைய மரகத கல்லனுடைய பச்சையானது எல்லாத்தையும் மீறி அந்த குவியில தள்ளி எல்லாத்துமேலையும் பசுவை நிறம் மறுபடியாக பண்ணிவிடுறது. அவ்வளவு அழுத்தமான பச்சை நிறத்தோட கூடினது எல்லாவற்றையும் மீறக்கூடியது தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட பச்சை நிற கற்களினுடைய ஒளியினால உன்னிடத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடியதான வெண்மையான புஷ்பங்கள் எல்லாம் கூட என்ன தோன்றது, நாம் வெண்மையான புஷ்பமான மல்லிகையால் அர்ச்சனை பண்ணமோ இல்லையே துளசினாலதான் அர்ச்சனை பண்ணாமல் இருக்கு என்று ஒருவரும் நினைக்க முடியாத அந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் துளசி இதெல்லாம் மாறி மாற்றிப்படுறது தன்னுடைய நிறத்தினால. ஆக பச்சை நிறத்தினுடைய பெருமை இத்தகையது என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தை. பிரசாதயந்தி மணிபாதுகேத்வம் பிட்சேபயோகேன விஹார வேளாம் ஹரின்மனோஜா ஹரிகாந்தி சிந்தோ சந்திருஷ்யசே சைவலமஞ்சரீவ. ஸ்லோகம் 665. பிரசாதயந்தி மணிபாதுகே த்வம் விட்சேபயோகேன விஹார வேளாம் ஹரின்மனோஜா ஹரிகாந்தி சிந்தோ சந்திருஷ்யசே சைவலமஞ்சரீவ. மணிபாதுகே, எம்பெருமானுடைய ரத்ன பாதுகையே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, பாசி கொத்து மாறி இருக்கே அப்படிங்கிற. இங்க பாசி கொத்துக்கு என்ன பயன், எங்க வந்தது அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் என்ன பண்றான், வழியில் சஞ்சாரம் பண்றான். சஞ்சாரம் பண்ற காலத்துல விட்சோபயோகே நவிஹார வேளாம், எம்பெருமான் அழகு கடலால சேவை சாதிக்கிறான். அந்த அழகு கடல்ல என்ன பண்றது, கலக்கம் உண்டாருது. என்னத்தினால கலக்கம் உண்டாருது, திருவடியை அப்படியும் இப்படியும் மாத்தி ஈத்தி வச்சு நட போட்டு நடக்கிற அப்படின்னால, அது விளையாடினாப்பு நடக்கிறதுனால என்ன ஆறுது, கலக்கம் ஏற்படுறது. ஆக அழகு கடல்ல கலக்கம் ஏற்படுறது. அழகு கடல் கலக்கம் ஏற்பட்டாக்க அதை தெளிவுபடுத்தணுமோ இல்லையோ, அதை தெளிவுபடுத்துக்காக பாதுகா தேவி நீ என்ன பண்ற, ஹரின் மனோஜா நீ வந்து பச்சை மரகத கற்களால மிக அழகாக இருக்க, அப்படி இருக்கிறவ ஹரிகாந்தி சிந்தோஹோ சந்திருஷ்யசே சைவல மஞ்சரீவ, எம்பெருமானுடைய அழகு கடலுக்கு நீ சைவல மஞ்சரீவ வேலம்பாசி மாதிரி இருக்க. குளம் கலங்கி போச்சுன்னா வேலம்பாசியை கொண்டு விட்டா குளம் தெளிவாயிடும். எம்பெருமான் நடையினுடைய வித்தியாசத்தினால அப்படி இப்படி மாத்தி மாத்தி விளையாடுறதுனால எம்பெருமானாகிற அழகு கடல் கலங்கி இருக்கு. கலங்கி இருக்கிற காலத்துல நீ பாதுகா தேவி நீ என்ன பண்றீங்க, பச்சை பசேல் இருக்கிறதுனால வேலம்பாசியோன்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக வேலம்பாசி என்ன பண்ணும், கடலை தெளிவு பண்ணிவிடும். ஆக எம்பெருமானுடைய அழகு கடலை தெளிவுபடுத்தி எம்பெருமானை அழகாக சேவை சாதிக்கும்படியாக நீ பண்ணுகின்றாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி. பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே ஹரின்மணி நாம் பிரபயா ஸ்வரந்தியா சுடாபதேஷு ஸ்ரீசுந்தரீணாம் மாங்கல்ய துர்வாங்குர மல்ய பங்கிம். ஸ்லோகம் 666. பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே ஹரின்மணி நாம் பிரபயா ஸ்வரந்தியா சுடாபதேஷு ஸ்ரீசுந்தரீணாம் மாங்கல்ய துர்வாங்குர மல்ய பங்கிம்.